வேகம் போகும் போகும் மேஜிக் ஜர்னி, போகும் போகும் தூரம் தூரம் மேஜிக் ஜர்னி. காலம் இல்லை நேரம் இல்லை, காண காண இன்பம் இன்பம் தேட தேட பொங்கும் பொங்கும் மேஜிக் ஜர்னி. வேகம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜர்னி, போகும் போகும் தூரம் தூரம் மேஜிக் ஜர்னி. நாமும் சிறகை நினைத்தால் பெறலாம், பாதம் முழுதும் பலமாய் வரலாம். வேகம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜர்னி, போகும் போகும் தூரம் தூரம் மேஜிக் ஜர்னி. அழகாய் கொடி போல் கிடக்கும் நின்றும் ஒளியோ மலர் போல் முளைக்கும். வேகம் போகும் போகும் மேஜிக் ஜர்னி, போகும் போகும் தூரம் தூரம் மேஜிக் ஜர்னி. வேகம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜர்னி, போகும் போகும் தூரம் தூரம் மேஜிக் ஜர்னி. காலம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜர்னி, போகும் போகும் தூரம் தூரம் மேஜிக் ஜர்னி. வேகம் வேகம்.